வயசில் என்ன பிடிக்கும் பைத்தியத்தை தவிர என்ன பிடிக்கும் உத்து உத்த ரசித்தால் கொஞ்சம் பிடிக்கும் உரக்கண்ணில் ரசித்தால் ரொம்ப பிடிக்கும் தொப்புக்குழு குயிலின் சத்தம் தோட்டத்தில் குருவி சத்தம் கன்னிப்பின் காதுக்குத்தான் எது பிடிக்கும் வாய் வைத்து வாயை மூட வாய் பேச பெண்ணுக்காக வாதாடும் வாழ்வு சத்தம் அது பிடிக்கும் பதினெட்டு வயசில் என்ன பிடிக்கும் பைத்தியத்தை தவிர என்ன பிடிக்கும் கம்பல்